பாத்தியா பாத்தியா, பம்மனு கடன் சொல்லினே இருக்கிற பண்றிய நீ. ஜாதி இல்ல பேதம் இல்ல தண்ணி போட்டுட்டா, அடமேலும் இல்ல கீழும் இல்ல போத ஏறிட்டா. யாரும் ஒண்ணுதா அப்புறம் மரம் தின்னுந்தா, யாரும் பண்ணுதா அப்புறம் மரம் தின்னுந்தா. சல்லாம் போட்டு குருவே நான் சால்ட்டு கொட்டா சொல்லுவே, ஏ சல்லாம் போட்டு குருவே நான் சால்ட்டு கொட்டா சொல்லுவே. ஏ ஜாதி இல்ல பேதம் இல்ல தண்ணி போட்டுட்டா, அடமேலும் இல்ல கீழும் இல்ல போத ஏறிட்டா. எல்லாரும் போட்டா போல நான் போட மாட்டேண்டா, போட்டாக்க கீழறங்க மாட்டேண்டா. எடுக்க போற பாட்டு ரொம்ப இருக்குதடா பேண்ட், அவுத்து விடு பெல்ட், நான் குடுக்க போற ரைட்டு. நான் சொன்னது சொன்னதுதான், இந்த சொத்துங்க முன்னதுதான், நீ தின்னது தின்னதுதான், இந்த பாட்டில் என்னதுதான். அட வந்தனம் வந்தனம் பூசணும் சந்தனம் பத்திய வைக்கணும் பிஞ்சத தைக்கணும். சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு கொட்டா சொல்லுவேன், சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு கொட்டா சொல்லுவேன். ஏ ஜாதி இல்ல பேதம் இல்ல தண்ணி போட்டுட்டா, அடமேலும் இல்ல கீழும் இல்ல போத ஏறிட்டா. யாரு ஒண்ணுதா அப்புறம் மரம் தின்னுந்தா, யாரு ஒண்ணுதா அப்புறம் மரம் தின்னுந்தா. சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு போட்டா சொல்லுவேன், சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு போட்டா சொல்லுவேன். மேல நாட்டு சரக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அட விழுந்ததெல்லாம் பொறுக்கு இப்ப ஏறுதடா இருக்கு. நான் உத்தம புத்திரந்தான், நான் உள்ளது கத்திரந்தான், அட நித்தமும் பத்தியந்தான், நான் சொன்னது சத்தியந்தான். ஏற்று புண்ணு பத்தது கட்டணம் சுத்தது விட்டுடு விட்டுடு விட்டுடு விட்டுடு. சல்லாம் போடு குருவேன் நான் சால்ட்டு கொட்டா சொல்லுவேன், சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு கொட்டா சொல்லுவேன். ஏ ஜாதி இல்ல பேட்டம் இல்ல தண்ணி போட்டுட்டா, அட மேலும் இல்ல கீழும் இல்ல போத ஏறிட்டா. யாரு ஒண்ணுதா அப்புறம் மரம் தின்னுந்தா, யாரு ஒண்ணுதா அப்புறம் மரம் தின்னுந்தா. சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு போட்டா சொல்லுவேன், சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு போட்டா சொல்லுவேன். ஐயோ சல்லாம் போட்டு குருவேன் நான் சால்ட்டு.